ஆகாசம் கண்ட மனதில் ஒரு முள்ளடி வளர்ந்து விதைந்ததும் தெரிந்ததும் பணி ஓய்களை கூறிக்கொண்டு நாடகம் காட்டிக்கொண்டு அனைத்து மழகை நான் ரசித்தேனே. தேவதை முகத்தினில் தெரியுது துன்பமடி காயங்கள் சேர சேர மறைக்கும் உள்ளமினி காதலும் தூரமாக காவலும் காண போக அனைத்து மாறிய நான் விழித்தேனே. இருந்தும் தான் முடியவில்லை விட்டு விலகி தள்ளி போக தெரியவில்லை மறுக்கும் எந்த நெஞ்சம் உன்னை மறப்பதில்லை கண்ணே என்னை விட்டு போகாதே ஏக்கத்தில் எறிவது ஒரு நொடி தீராதே போகாதே அன்பே நீ பிரிந்ததும் எனது உயிராதே போகாதே படாமல் காயங்கள் கண்டேன் மாயத்தில் நின்றேன் காதலை தேடி தேடி கண்மூடி போக சொல்லி தனியே தவிக்க விட்டாய். நான் சொல்லும் மெய்களை போய் என நம்பி நீ காட்டும் பொய்களை மெய் என நம்பிய நானே தந்த பூக்களை கண்ணீரின் துளிகளில் உடைந்த சிரிப்புடன் வளர்த்தவள் நான். இருக்கத்தான் முடியவில்லை தட்டி துடிக்கும் மனதுக்கு உறக்கமில்லை தயங்கும் எந்த நெஞ்சம் உன்னை தடுக்கவில்லை கண்ணை என்னை விட்டு போகாதே ஏக்கத்தில் எரிவது ஒரு நொடி தீராதே போகாதே அன்பினை பிரிந்ததும் எனது உயிராதே போகாதே ஹே போகாதே.